சமக்கு சமக்கு சின்ன சின்ன சமக்கு சமக்கு சின்ன சின்ன சின்ன கிண்ணற சாமி வச்சிந்தம்மா வெண்ணெல பை தேசி கிண்ணற சாமி வச்சிந்தம்மா வெண்ணெல பை தேசி விஸ்வநாத பலுக்கை அதி விருள தேனே சினுக்கை கூலலம்ம குலுக்கை அதி கூச்சி பூடி நடக்கை கிண்ணற சாமி வச்சிருந்தம்மா வெண்ணெல பை தேசி கிண்ணற சாமி வச்சிருந்தம்மா வெண்ணெல பை தேசி வச்சே தொரசாமி மாவன் நில கிண்ணற சாமி.